యమ్యదీయపాదాబ్జ మనుగచ్చతి మే మన రాజగోపాల పర్యంతం వందే స్మత్పితరం గురుం. కౌండిన్య వంశకలశోధరి పూర్ణచంద్రం కృష్ణార్యసూరితనయం రఘువీరభక్తం శ్రీరాజగోపగురువర్య కృపాత్మబోధం శ్రీవీరరాఘవగురుం శరణం ప్రపద్యే. శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యోనిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మ రుక్మ వ్యాపోకతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య జయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. எந்த ஒரு கிரந்தத்தை ஆரம்பிச்சாலும் அந்த கிரந்தத்துல ஆரம்பத்துல அந்த கிரந்தத்துல சொல்ல போற விஷயம் என்ன, அதுக்கு என்ன பிரயோஜனம், அதுக்கு படிக்கிறதுக்கு யார் அதிகாரி, அந்த சம்பந்தம் என்ன, இது சொல்லணும். இது அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லுவா சாஸ்திரங்கள்ல. லோகத்துல கூட ஒரு கோர்ஸ் ஃப்ரேம் பண்றான்னா, ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கச்ச ஒரு பாடத்திட்டம் சிலபஸ் சொல்றச்ச, அந்த சிலபஸ் அதுல என்ன விஷயம் இருக்கு, அதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன விஷயம் இருக்கு, இது படிச்சா என்ன பிரயோஜனம், இதை படிக்கிறதுக்கு யார் அதிகாரி, இது படிக்கிறதுக்கு என்னென்ன புஸ்தகங்கள்லாம் வேணும், இதெல்லாம் சொல்ற வழக்கம் தானே. அந்த மாதிரிதான் இதுதான் அனுபந்த சதுஷ்டயம்னு சாஸ்திரங்கள்ல சொல்றது. அந்த மாதிரி இந்த அபயப்பிரதான சாரம்ன்ற இந்த கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிற போது, சுவாமி தேசிகனுடைய அவருடைய ஒரு யுனிக் ரீதியில, அவருடைய ஒரு தனியான அவர் அவரைக்கே உள்ள ஒரு தனி தனித்தன்மையில சாதிச்ச விஷயம்தான் மூணு மங்கள ஸ்லோகம் பண்ணி அதுலேயே இந்த அனுபந்த சதுஷ்டயத்தையும் காமிச்சிருக்கார். அதே மாதிரி எல்லா கிரந்தத்திலையும் தமிழ் பாசுரம் பண்றதும் வழக்கம், அதுலேயும் இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை காமிச்சிருக்கார். எப்படின்னா இதுல வந்து சரணாகதி தான் விஷயம் அப்படின்றதுதான் முன்னாடி பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன்னு ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அவயமுத்ரிதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினால இந்த சரணாகதி தான் விஷயம், சரணாகதியை பற்றி சொல்ல போறேன்னு சொன்னார். அது காமிச்சிருக்க இது பண்ணா நமக்கு என்ன அப்படின்னா, இத பண்றதுனால நமக்கு மோட்சம் கிடைக்க போறதுன்றது அர்த்தத்தினால சித்திக்கிறது. இதுக்கு அதிகாரி யாரு அப்படின்னா, இது அதிகாரி நாம தான், பும்சாம்னு சொன்னபடியால மனுஷியர்கள் தான், நமக்கு நாம எல்லாரும் அதிகாரிகள் தான் இங்க அப்படின்னு. சம்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம், அதுதான் பிரதிபாத்திய பிரதிபாதக பாவம்னு சம்ஸ்கிருத்து சொல்லுவா. பிரதிபாத்தியம் விஷயம், பிரதிபாதகம் புஸ்தகம், அதான் சம்பந்தம். இத சொல்றதுதான் இதே தமிழ் பாசுரத்திலையும் இதே விஷயத்த சாய்ச்சிருக்க. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம், சோகம் தவிர்க்கிறது அதான் பிரயோஜனம். அதுக்கு எது பிரயோஜனம், எது விஷயம் அப்படின்னா, சரணாகதி தான் விஷயம். அந்த சரணாகதிக்கு யார் அதிகாரின்னா, நாம எல்லாரும் அதிகாரி. நமக்கும் நாகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம்னு சொன்னபடியால நமக்கும்னு நாம எல்லாம் அதிகாரின்னு தெரியறது. அததான் இங்க சொல்ல போறோம்னு சொன்னபடினால இந்த புஸ்தகத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் சொல்லியாச்சு, பிரதிபாத்திய பிரதிபாதக பாவத்தை சொல்லியாச்சு. பின்னாடி சொல்ல போற பெரிய விஷயம், அந்த விஷயத்துல முக்கியமான ரெண்டு ஸ்லோகம், அந்த ரெண்டு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அழகா தமிழ் படிச்சிருக்கார். ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ரெண்டு அனுஷ்டுப் ஸ்லோகங்கள், அந்த ரெண்டு அனுஷ்டுப் ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரே ஒரு தமிழ் பாசுரமா சுவாமி சாய்ச்சிருக்கார். ஒரு காலே சரணாக அடைகின் ஆர்க்கும் குணக்கடைமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேலன் அருள் கொடுப்பான் இது தானோதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கென்றென்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. இந்த சரணாகதிய நாம பண்ணா பெருமாள் ஏத்துப்பானா? அவன் பெருமாள் சொல்றானா நீ என்கிட்ட வா நான் சரணாகதி பண்றேன்னு ஒரு சம்சயம் வருமொழி சாதாரண மனுஷருக்கு அப்படின்னா, பெருமாள் இங்க சொல்லல ராமாவதாரத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்ற ராமாவதாரத்துல சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ என்கிட்ட ஒருத்தன் வந்தான்னா அவனை நான் காப்பாத்துறது அப்படின்றது என்னுடைய பிரதம. அது ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், ஒரே ஒரு தரம் அவன்கிட்ட போய் சரணாகதின்னு காலில் விழுத்துட்டா போறோம். சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் அவனுக்கு விரோதமா போகக்கூடாது. உனக்கு அடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும், நான் உனக்கு அடிமை, நீ சொன்னதெல்லாம் செய்வ. சக்ருதேவ பிரபன்னாய தவ அஸ்மி இது யாச்சதே. சக்ருதேவ பிரபன்னாய, சக்ருதேவ ஒரே தரம் ஒரு காலே சரண் என்று அடைகின்றார்க்கும், உனக்கு அடிமையாகின்றேன், தவ அஸ்மி நான் உன்னை சேர்ந்தவன், உனக்கு அடிமை. யாசத்தை அப்படின்னு யார் ஆதிக்கிறாரோ, அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும், அனைவர்க்கும் அனைவராலும் வந்து ஒருத்தர் வந்து காலில் வந்து விழுந்துட்டான்னா அவனுக்கு எல்லா பாக்கி எல்லா ஜீவராசிகளில் இருந்தும் அவனை காப்பாற்றுவேன், அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். அஞ்சேல் பாக்கி யாருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்கு கொடுப்பனா, எங்க சரணாகதி பண்ண எல்லாருக்கும் கொடுப்ப, அனைவருக்கும் சரணாகதி பண்ணிட்ட எல்லாருக்கும் அனைவராலும் எல்லா இடத்திலிருந்தும். அதான் அபயம் சர்வபூதேபியா ததாமி அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். நான் நிச்சயமா இந்த மாதிரி எங்கிட்ட சரணாகதின்னு ஒருத்தர் வந்து விழுந்துட்டான்னா அவளை எல்லா விதத்தையும் காப்பாத்துவேன், நானு எல்லா பூதங்கள்ல இருந்தும் காப்பாத்துவேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எல்லா பூதங்கள்னு. இதுதான் வந்து நமக்கு பெருமாளை விட்டுட்டு வேற தெய்வத்துக்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு இது. எல்லா தெய்வத்தின் காப்பாத்துவேன், எந்த யார் யாரெல்லாம் இவருக்கு விரோதமா போனாலும் அவள்லாம் காப்பாத்துவான். அதனால பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா வேற யாரையும் சேவிக்க வேண்டாம் அப்படின்றத இந்த வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது. அனைவருக்கும் அனைவராலும் எல்லா இடத்துலேருந்து கிடைக்கும் அபயத்தை கொடுப்பன், அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். இந்த மாதிரி பெருமாள் கொடுப்பான் அப்படின்றதுக்கு என்ன பிரமாணம்னா, ஸ்ரீமத் ராமாயணம் தான் அந்த வார்த்தை, அந்த ஸ்லோகம் தான். விபீஷண சரணாகதி கட்டத்துல பின்னாடி அதுதான் நமக்கு விஷயமே, சொல்ல போற விஷயமே அதுதான். அந்த சொல்ல போற விஷயத்துல பெருமாளுடைய சரணாகதியை ஏத்துக்கிற ஸ்லோகம் இது. சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாசதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதது விரதம் மம, இது என்னுடைய விரதம். நான் இது ஒரு பிரின்சிபல் நம்ம சொல்ற முடியும் அந்த மாதிரி தமிழ், இது எனக்கு இங்கிலீஷ்ல சொல்றது இது எனக்கு பிரின்சிபல், இது எனக்கு என்னுடைய விரத கொள்கை அப்படின்றவங்க அந்த மாதிரி இது. ஏத்தது விரதம் மம, இது எனக்கு விரதமே இது. சரி விரதம்னு சொன்னா போருமானா, ராமோ த்விர்ணாபிபாஷத்தேன்னு முன்னாடி சொல்லியாச்சு அந்த இடத்துலயே. ராமன் ரெண்டு தடவை சொல்ல மாட்டான், தான் ரெண்டு ஒன்னு ஒரு தடவை சொல்லி இன்னொரு தடவை அதை மாத்தி சொல்ல மாட்டான். ராமஹா ஜீர்ணாபிபாஷதே, ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லியாச்சுன்னா சொன்னதை சொல்ல முடியும், ஒரு சொல் ஒரு வில், அதான் ராமண்டிய இதுவே. அதனால இது இந்த மாதிரிதான் இருக்கணும், இதுதான் தர்மம், இதுதான் தர்மம் அப்படின்றத எங்க கிடைக்கிறதுனா, இதுக்கு தர்மசாஸ்திர ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து காண்பிக்கிறது பின்னாடி அடையப்பிரதான சாரத்திலே, பின்னாடி ஒரு அதிகாரத்துல ஆரம்பத்திலே இந்த தர்மசாஸ்திரத்தை எடுத்து காண்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை அப்படியே தமிழ் படிச்சிருக்காரு சுவாமி. தர்மசாஸ்திரம் யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி ஸ்லோகம் அதுதான். இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவாறு செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொள் என்றும் நெறியுரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி சிஷ்டாச்சாரம், இது மூணும் பிரமாணங்கள். ஸ்ருதி இருக்காலும் இருக்கு அப்படின்னா ரிக்வேதத்தை சொல்றது, ரிக்வேதம் மாத்திரம் இல்ல உபலட்சணம் எல்லா வேதங்களையும் சேர்த்தது. இருக்காலுன்றது எல்லா வேதங்களையும், அதால் தான் ஸ்ருதினு எடுத்த. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி சதாசாரஹா ஸ்வஸ்யச பிரியம் ஆத்மனஹா சம்யக் சங்கல்பஜ காமஹா தர்ம மூலம் இதம் ஸ்மிருதம் அப்படின்னு யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை தான் இங்க அப்படியே தமிழ் படுத்துற. ஸ்ருதிஹி ஸ்ருதினா வேதம், ஏன்னா வேதத்துக்கு ஏன் ஸ்ருதிஹின்னு பேரு, கேட்டு கேட்டு கேட்டே பரம்பரையா வந்திருக்கு. பிரிண்டிங் இதெல்லாம் இப்பதானே புஸ்தகமா பிரிண்ட் பண்றதுன்னு, அந்த காலத்துல வேதத்தை அத்தியனம் பண்ணியே குரு முகோச்சாரண அணு உச்சாரணமாகவே இத்தனை வருஷம், எத்தனை வருஷமா நமக்கு தெரியாத வருஷங்கள். இப்ப இப்ப கலியுகத்துல இருக்கோம், கலியுகத்துக்கு முன்னாடி திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி துவாபர யுகம், கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி கிருதயுகம், அப்போலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு சிருஷ்டி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பிரம்மாவுக்கு என்னைக்கு பகவான் வேதத்தை சொல்லி கொடுத்தானோ, அவன் சனக சனந்திராதிகளுக்கு சொல்லி கொடுத்து அப்படி அந்த ரிஷி பரம்பரையில அப்படியே வந்துட்டு இருக்கு, கேட்டு கேட்டே வந்துட்டு இருக்கு. அதனாலதான் வேதத்துக்கு ஸ்ருதிஹீனு பேரு. வேதங்கள் எத்தனைன்னா அனந்தாவை வேதாக, அனந்தமான வேதங்கள் எக்கச்சக்கம், எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. பரத்வாஜன் ஒரு ரிஷி, அவர் வந்து வேதத்தை அத்தியனம் பண்ணார், பிரம்மச்சரியா இருந்து 100 வயசு வரை வேதத்தை அத்தியனம் பண்ணார். இன்னும் வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிக்கலையேன்னு மறுபடியும் இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் தேவையேன்னு நினைச்சார். இன்னொரு ஜென்மமும் அவர் கிடைச்சது, இன்னொரு 100 வருஷம் கிடைச்சது, அதுவும் வேதத்தையே அத்தியனம் பண்ணார். அப்படியே அந்த ஜென்மம் ரெண்டாவது ஜென்மமும் முதல் ஜென்மம் நீண்டு 100 வருஷம் கிடைச்சது, வேதத்தையே அத்தியனம் பண்ணியிருந்தார். 200 வருஷம் ஆச்சு எனக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிக்கல, இனியும் நீட்டிக்கணும் என்னுடைய ஆயுச அப்படின்னு கேட்ட, நீட்டிச்சு கொடுத்தா இன்னொரு 100 வருஷம், இன்னொரு 100 வருஷமும் வேதங்களையே அத்தியனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த 300 வருஷமா வேதத்தை அத்தியனம் பண்ணி இன்னும் முடியல. அப்ப இந்திரன் முன்னாடி வந்தானா, ரொம்ப வயதான காலத்துல முடியாம படுத்துட்டு இருக்க வேதத்தை சொல்லிட்டு அத்தியனம் பண்ணிட்டு முடியல அவரால். அந்த இடத்துல இந்திரன் வந்து உனக்கு 100 ஆயுசம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாலும், இனி இந்த ஆயுசம் நீட்டிச்சு கொடுத்தா இன்னொரு 100 வருஷம் கொடுக்குற என்ன பண்ணுவேன்னு, என்ன பண்ணுவேன் மறுபடியும் வேதம் தான், அது வேதாத்தியனம் தான், இன்னும் படிச்சு தீரவே இல்லையே இந்த வேதாத்தியனத்தை, எத்தனை பண்ணாலும் முடிக்க முடியலையே. அதனால இந்த வேதாத்தியானம் மறுபடியும் நம் வேதாத்தியானம் தான் அதை தொடருவேன்னு அர்த்தம். உன்ன இந்திரன் என்ன பண்ணா, அவர் கண்ணு முன்னால ஒரு பெருசா ஒரு மூணு மலையை காண்பிச்சார். அந்த மூணு மலையை காண்பிச்சு அந்த மூணு மலையிலேருந்து ஒரு ஒரு பிடி மண்ணை எடுத்து தனியா கீழே போட்டாராம். காண்பிச்சு இந்த வேதன்றது இந்த மூணு மலை மாதிரி, இந்த மூணு ஆயுஷ்ல நீ படிச்ச வேதன்றது இந்த மூணு பிடி மாதிரி அவ்வளவுதான் இருக்கு, நீ படிச்சது இவ்வளவுதான் அப்படின்னு காமிச்சாராம். அதனால வேதத்துல சாரமான அர்த்தத்தை நீ தெரிஞ்சுதான் போறோம்னு அப்புறம் காயத்ரி உபதேசிச்சான்னு கதை போறது வேற. அதனாலதான் கற்றது கைமண் அளவுன்னு சொல்றதுக்கு வந்ததுக்கே இதுல இருந்தா வந்திருக்கணும். ஒரு கையில மண் எடுத்து போட்டது அதான் நீ படிச்சது இது வரைக்கும், பாக்கி இருக்கிறது அந்த மலை மாதிரி அப்படியே நிக்கிறது அப்படின்னு. அதனால இந்த வேதங்களை எல்லாத்தையும் நமக்கு படிக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னா அந்த வேதங்களை சாரத்தை எடுத்து ரிஷிகள்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கான், புஸ்தகமா எழுதி வச்சிருக்கான். அதான் ஸ்மிருதி கிரந்தங்கள், மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, இந்த மாதிரி எத்தனையோ ஸ்மிருதி கிரந்தங்கள் அதெல்லாம். அதனால தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி கிரந்தங்களும் நமக்கு பிரமாணம். அந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் எல்லாமே வேதத்தை அனுசரிச்சு தான் எழுதப்பட்டது. ஒரு ஸ்மிருதி ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு மூலமாக ஒரு ஸ்ருதி இருக்கு, ஒரு வேத பாகம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஸ்மிருதி இருந்துதானா? ஸ்ருதிஸ்து வேதா விஜ்ஞேயா தர்மசாஸ்திரம் துவை ஸ்மிருதி அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது. ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா தர்மசாஸ்திரம் அப்படின்னு. அந்த ஸ்மிருதிகளும் நமக்கு பிரமாணம். எல்லா வேதத்திலிருந்து வேதங்கள்ல சாதாரணமா சொல்லிட்டு போற விஷயங்களை சாரதமமான அர்த்தத்தை எடுத்து கொடுக்கறது ஸ்மிருதிகள். அதை எழுதுறவா யாருன்னா ரிஷிகள். அதுதான் இங்க சாதிக்கிறார், எழில் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும். நினைவு அப்படின்னா ஸ்மிருதி, ஸ்மரணம், முனிவர்களுடைய ஸ்மரணம். அந்த முனிவர்களுக்கு ஒரு எழில்னு பதம் போட்டார். எழில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை பொருந்தியதான புகழ் வாய்ந்தவரான ரிஷிகள். எல்லாருடைய எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்கு, எல்லா ஸ்மிருதியும் சொல்ல பெரிய வேதத்துக்கு அவிரோதமா விரோதம் இல்லாத ஸ்மிருதிகள், அப்படிப்பட்ட ஸ்மிருதிகளை ஸ்மிருதிகள். எழில் முனைவர் நினைவு, எழில் முனிவர் நினைவினாலும் ஸ்மிருதி கிரந்தங்களும் எக்கச்சக்கமா இருக்கு. மனுஸ்மிருதியே பெருசு, 12 அத்தியாயம், யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, எத்தனையோ பாரஸ்கர ஸ்மிருதி, எத்தனையோ ஸ்மிருதிகள், பல ஸ்மிருதிகள் இன்னும் புஸ்தகம் வெளியில பின்னே ஆல. அந்த மாதிரி எல்லாம் கிரந்தங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த கிரந்தங்கள் அத்தனையும் படிச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? பரஸ்பர ஸ்மிருதிகள் நம்ம ஏதாவது விரோதம் தானே, என்ன பண்றது? இதெல்லாம் சொல்லி தர்றது எப்படின்னா இதுக்குதான் சதாச்சாரம் வேணும், சிஷ்டாச்சாரம். சதாச்சாரா சதாம் ஆச்சாரா, சத்து யாருன்னா சிஷ்டர்கள், சிஷ்டர்களுடைய ஆச்சாரம். எது சிஷ்டாச்சாரம் அப்படின்னா நம்ம பெரியவா போன வழிதான் சிஷ்டாச்சாரம். யாம் விருத்திம் வர்த்ததே தாத்த யாஞ்சன பிரபிதாமகா, தாம் விருத்திம் வர்த்ததே கச்சித்து யாச சத்பதகா சுபா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். கச்சித் சர்க்கம்னு 3வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல பரதன் பெருமாளை சேவிச்சு பெருமாளை மறுபடியும் அயோத்திக்கு ஏழை பண்டு வரணுன்றதுக்கோசரம் போறான். அங்க போய் பரதனை பார்க்கிற போது ராமனுக்கு அந்த சமயத்துல தெரியாது, பெருமாளுக்கு தெரியாது, பரதன் அப்பா போயிட்டாரா தெரியாது. பரதன் வந்திருக்கான், ராமனுடைய திருஷ்டியில பரதன் இப்ப ராஜாவா இருக்கான். அதனால அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு யாரு ராஜ தர்மத்துல பத்தி எல்லாம் கேக்குற. இந்த மாதிரி இருக்கியா, காத்தால எழுதுகிறியா, காலம் காத்தால நீ இதெல்லாம் பண்றியா, ஆலோசனை எல்லாரோடையும் சேர்ந்து ஆலோசனை பண்றியா அப்படின்னு நிறையா ராஜ தர்மங்கள் பூரா அந்த கிரந்தத்துல இருக்கு, அந்த சர்க்கத்துல அப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில வரச்ச நம்ம பெரியவாள்லாம் போன வழியில போறையா, யாம்பிருத்தின் வர்த்ததே தாத்தா வர்த்ததேன்னு பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல சொல்ற, அதனால அப்பா போயிட்டேன்னு தெரியாது. நம்ம அப்பா எப்படி இருக்காரோ, நம்ம பெரியவா தாத்தாக்கள்லாம் எப்படி இருந்தாலோ அந்த வழியில நீ இருக்கியா. யாம்பிருத்தின் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமகாக, நம்ம பிரபிதாமகர்கள் எல்லா தாத்தா தாத்தா குழு தாத்தா எழு தாத்தா பெரிய தாத்தா எல்லாரையும் சேர்த்துக்கணும். அந்த விற்த்தியில தாம் விற்த்தின் வர்த்தத்தை கஷ்டித்து கட்சித்து நீ அந்த விருத்தத்துல அந்த மாதிரி இருக்கியா நீ. அது பெரியவா போன வழின்னா எப்படி, பெரியவா போன எல்லாத்துலயும் நல்ல வழியில போனோம் அப்படித்தானே ஸ்ருதியும் சொல்றிருக்கு, ரிஷிகள் அப்படித்தானே நமக்கு சொல்றச்ச. நாங்க என்ன நல்ல காரியங்கள்லாம் பண்ணமோ அந்த காரியத்தை நீ அனுபவம் பண்ணணும்னு. யான் யஸ்மாககும் சுசரிதானி தானி தயோபாசியானி ந இதராணி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். நாங்க எதெல்லாம் நல்ல காரியம் பண்ணமோ அந்த நல்ல காரியங்கள்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணணும், அப்படியே தொடர்ந்து வரணும், அதை பின்பற்றணும். அந்த மாதிரி நல்ல காரியங்கள் பெரியவா பண்ண யாச்ச சற்பதகா, அவ போற நல்ல வழி அதுதான் நமக்கு சுபத்தை எரிக்கக்கூடிய வழி. அவ போன நல்ல வழின்னா அவளுக்கு ஏதாவது தேசகால தர்மத்தை அனுசரிச்சு ஏதாவது ஒன்று ரெண்டு எப்பவாவது அவளுக்கு ஒரு குறவு வந்திருக்கலாம், எப்பவாவது அதை புரிஞ்சுட்டு நாம அதை அனுஷ்டிக்க அனுஷ்டானம் பண்ணாம வேற ஏதாவது ஒரு ஒரு பெரியவர் அவருக்கு வந்து ரொம்ப முடியல அன்னைக்கு தீர்த்தாமட முடியல, அதனால அதெல்லாம் தீர்த்தாமடி சத்தியான தர்ப்பணம் பண்ணணும், தர்ப்பணத்துக்காக உத்தம காலம் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியல, மத்தியானம் வரைக்கும் மாத்தியான காலம் பண்ணிட்டு குதப காலத்திலயோ அபராணத்திலயோ தர்ப்பணம் பண்ணணும், அந்த தர்ப்பணம் பண்ற காலத்து வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியல, அவருக்கு ரொம்ப முடியாதவரா இருக்கார் அன்னைக்கு ஆச்சுன்னு தர்ப்பணத்தை காலங்காத்தாலேயே பண்ணிட்டு ஒரு சாப்பிட்டார்னா அவர் என்ன பண்ணார், உடம்பு முடியாதபடியினால, ஏன்னா அவர் சரீரம் ஆத்தியங்கிறது தர்ம சாதனம், சரீரம் இருந்தால்தான் நம்ம காரியத்தை நடத்த முடியும், அந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த தர்ம காரியத்தை மத்தியானம் பண்ண வேண்டிய தர்ப்பணத்தை காலங்காத்தாலே ஏதோ ஒரு அவசரத்துல பண்ணிட்டு போனார் அப்படின்னா அத்தை வச்சுட்டு அவரே அன்னைக்கு ஒரு நாள் காத்தால பண்ணார், அதனால நானும் டெய்லியே காத்தால பண்றேன், அமாவாசை படத்தை காலங்காத்தாலேயே பண்றேன் நானு. பல பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா இப்ப காலத்தை உத்தேசிச்சு, அது வந்து தப்புன்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா இந்த காலத்தை உத்தேசி பண்ற அப்படின்னால. இருந்தாலும் முடியற இன்னைக்கு பண்ணலாம் முடியும், ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்ல கூட காலங்காத்தால தர்ப்பணத்தை பண்ணி 10 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னா. இதெல்லாம் வந்து பெரியவா எந்த அவ அன்னைக்கு பண்ணாலே அதனால நானும் பண்றேன்னு சொல்லக்கூடாது. தெரியவா எந்த காரியத்தை பண்ணா எதை எதை உத்தேசிச்சு பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும், அதனால அத்தை தெரிஞ்சுட்டு அதை உத்தேசிச்சுன்னு அவன் பண்ண முடிஞ்சா அது எது நல்ல காரியமோ அதை அனுஷ்டிக்கணும். அவ ஏதோ ஒரு அவ பண்ண ஆப தர்மத்தை நாம வந்து நம்ம தர்மமா நமக்கு நித்திய தர்மமா மாத்திட்டு இருக்கக்கூடாது. இதுதான் நான் உத்தேசிச்சது, வேற ஒண்ணும் இல்லை. அவ ஏதோ ஒரு ஆபத் காலத்துல ஏதோ ஒரு தர்மத்தை அனுஷ்டிச்சான்னா இந்த ஆபத் தர்மத்தை நாம நித்திய தர்மமா நாம மாத்திட்டு இருக்கக்கூடாது. நமக்கு ஆபத்து இருந்தா அந்த விதத்துல பண்ணலாம், அது வேற சமாச்சாரம். அதனால அந்த சிஷ்டாச்சாரங்கிறது ரொம்ப பிரமாணம். அதனாலதான் இவை அறிவார் செயலுடன், இவை அறிவார் ஸ்ருதி ஸ்மிருதிகளை நன்றாக அறிந்தவர்கள் சிஷ்டர்கள், அவர்களுடைய செயல் அவளுடைய ஆச்சாரம் அதான் ஸ்மிருதியில சதாச்சாரான் அப்படின்னு. இதுக்கு மேல என்னன்னா எந்த இடத்துல விகல்பம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு போல செய்யலாம். எந்த இடத்துல விகல்பம் இருக்குன்னா இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலான்னு ரெண்டு இருக்கிற போது அப்ப நமக்கு எது நமக்கு சௌகரியமோ அதை பண்ணலாம். ஸ்வசியத பிரியம் ஆத்மனஹா அப்படின்றத வியாக்கியானம் பண்றது அப்படிதான் பண்றா. எந்த இடத்துல ஸ்வசியத பிரியம் தனக்கு ஆத்மனகா எது பிரியம், அதுதான் அது அந்த விகல்ப சித்திரத்துல கர்ப்பாஷ்டமே அஷ்டமேவா அப்தே உபநயனம் புரியாது. கர்ப்பாஷ்டமத்திலயோ இல்ல பிறந்ததுலேருந்து 8வது வருஷத்துலயோ உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. விகல்பம் ரெண்டு இருக்கு. கர்ப்பாஷ்டமம்னா 7வது வருஷம், அஷ்டமம்னா 8வது வயசு. வான்னு சப்தம் சொல்றது இதுலயா அதுலயானா இந்த இடத்துல நமக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துக்கலாம். எங்க விகல்பம் சொல்றிருக்காலோ அந்த இடத்துல நமக்கு எது முடியுமோ அதை எடுத்துக்கலாம். அதனாலதான் என் இசைவினாலும், என்னோட இசைவு என் இசைவினாலும், அதாவது நம்முடைய இஷ்டம் என்னவோ அது, அதெல்லாம் பண்ணிட்டு சம்யக் சங்கல்பஜ்காமஹா. அதுக்கப்புறம் சம்யக் சங்கல்பஜஹா காமஹா, நன்றாக சாஸ்திர அவிருத்தமான எந்த காமமோ எந்த ஆச்சாரமோ நமக்கு நமக்கு இஷ்டம் உள்ளது, சாஸ்திர விருத்தம் இல்லைன்னா அதை பண்ணலாம். சாஸ்திர அவிருத்தமான ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். சம்யக் சங்கல்பஜ்காமஹா, இதெல்லாம் தான் தர்ம மூலம் இதம் ஸ்மிருதம், இதெல்லாம் தான் தர்மத்துக்கு மூலம் அப்படின்னு யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை அப்படியே இங்க உத்தரார்த்தத்துல இந்த பாசுரத்துடைய உத்தரார்த்தத்துல சுவாமி சாதிக்கிறார். இருக்காலும் ஸ்ருதி எழில் முனைவர் நினைவினாம், எழில் முனிவர் நினைவினாலும் ஸ்மிருதி இவை அறிவார் செயலுடன் சதாச்சாரம். என் இசைவினாலும் ஆத்மனஸ்துஷ்டி, தன்னுடைய துஷ்டி என்னன்னு, என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கென் எனக்கொன்று, நெருக்காத ஒரு காலத்திலும் நெருக்கமாக நீக்க முடியாததான, ஒரு காலத்திலும் நான் மாறாததான எனக்கு ஒரு நீள் விரதம், ஒரு பெரிய விரதம். என்ன என்ன விரதம்னா, சரணாகதி பண்றவனை காப்பாற்றணுன்றது என் விரதம். அந்த நீள் விரதம் எனக்கு ஒன்று உண்டு, எனக்கு ஒன்று உண்டு அப்படின்னு பெருமாள் சொன்னானே, அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் அமேன்னு சொன்னானோ இல்லையோ, எனக்கொன்று என்னும் நெறியுரைத்தார். அந்த ஒரு நெறியை, அந்த ஒரு தர்மத்தை, அந்த ஒரு சரணாகதி தத்துவத்தை உபதேசித்த நெறியுரைத்தார் நிலை உணர்ந்து, அந்த ராமபிரானுடைய ஸ்திதி நிலை அவனுடைய உறுதி, எவனா இருந்தாலும் சரி எதிவா ராவணஸ்வயம் நிறையோ மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம். இங்க வந்திருக்கிறது மித்ரன்னு வந்தா கூட போறோம், எங்கிட்ட சரணாதியும் கூட வர வேணாம், நான் உனக்கு மித்ரன்னு சொல்லிட்டு உனக்கு சுகுர்த்துன்னு சொல்லிட்டு வந்தா கூட போறோம், அவனை ஒரு காலம் விடமாட்டேன்னு. அதே மாதிரி ராவணனே வந்தாலும் சரி நான் அவனை இந்த இடத்துல ஏத்துப்பேன் சுக்ரீவன் சொல்ற இந்த விஷயம் சொல்லாம பின்னாடி வரப்போறது. அப்படி ஒரு உறுதியான நிலைப்பாடு உள்ளவர் அவருடைய நிறை, அப்படி நிறையை உரைத்தவர் நிலை உணர்ந்து, அவருடைய அந்த உறுதியை உணர்ந்து நிலை பெற்றோமே, நமக்கு மனசு ஆஸ்வாசம் ஆறுது, மகா பாபியா நாம் இருக்கோமே. சுவாமி தேசிகன் அவருக்காக சாய்க்கிற வார்த்தை இல்ல, நமக்காக சாய்க்கிற வார்த்தை. நாமெல்லாம் எவ்வளவு பாபம் பண்ணிருக்கோம், நாம போனா பெருமாள் ஏத்துப்பானா, நம்ம சரணாகதியை ஏத்துப்பானா அப்படின்னு பயப்படவே வேண்டாம். அவன் சொல்றானே யாரா இருந்தாலும் சரி நான் வந்து ஏத்துக்கிறேன்னு, அவனுடைய அந்த வார்த்தை அது எனக்கு கொள்கை அப்படின்னு சொல்றானே, அந்த அவனுடைய அந்த உறுதியை நினைத்து நமக்கு கொஞ்சம் ஆசுவா நிறைவு பெற்றோமே, நாம் அதனால நாம நமக்கு ஒரு ஸ்திதி கிடைக்கிறது, இல்லைன்னா நமக்கு மனசு திண்டாடும். சரணாகதின்னு ஒரு வழி இருக்கான், சரணாகதி ஆசிரியிக்கலாமான்னு பெரியவாள்லாம் சொல்றா, சரணாகதி பண்ணிட்டா நமக்கு நிச்சயமா மோக்ஷன்னு. ஆனா நாம இத்தனை வருஷமா எவ்வளவு தெரிஞ்சே தப்பு பண்ணிருக்கோம், எத்தனை தப்பு பண்ணிருக்கோம், இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம். இப்ப சரணாகதிக்கு அப்புறம் சரணாதி பண்ணிட்டு வாழ்க்கைய கூட சரணாதி பண்ணிட்டு அப்புறம் கூட தெரிஞ்சு தப்பு பண்றான், தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது, வராது. தெரிஞ்சு தப்பு வந்துதானா மறுபடியும் சரணாகதி பண்ணிக்கணும்னு சொல்றது. இப்ப நம்மளால பெருமாள் ஏத்துப்பானா அப்படின்னா நிச்சயமா ஏத்துப்பா. ஏன்னா அவன் சரணாகதின்னு வந்துட்டானா, காலில் வந்து ஊதிட்டானா, நான் விடவே மாட்டேன்னு சொல்றானே, அவனுடைய அந்த நெறி இருக்க, அந்த நெறி உணர்ந்து நெருக்காத நீள் வேதம் எனக்கு ஒன்று, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அப்பியகம் ஜீவிதம் ஜஷ்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணம் ந பிரதிஜாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணம். உன்னையும் விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனையும் விட்டா விடுவேன். சீதேன்னு இந்த இதுல சொல்றச்ச, அரண்யகாண்டத்தை சொல்றச்ச, சீதைய சொல்ற ரொம்ப அழகான கட்டம் இது. அரண்யகாண்டத்துல ரிஷிகள்லாம் வந்து ராமன்கிட்ட பிரார்த்திக்கிறான், இந்த மாதிரி இந்த மாதிரி ஜனஸ்தானத்துல இத்தனை ராட்சசாலாம் இருந்துட்டு கரதூஷ்ணாதிகளா இருந்து எங்களை ரிஷிகள் எல்லாம் கொண்டு போட்டு சாப்பிடுறா, அவளுடைய எறும்பு எல்லாம் மலா மாறி குவிஞ்சு கிடக்கு பாரு, சதையை சம்பி சாப்பிட்டு எலும்ப போட்டு புழுவான் போடுறது, எலும்பு எல்லாம் எப்படி மலை மாறி குவிஞ்சு கிடக்கு பாருன்னு காம்பிக்கிறான். காம்பிச்சு நீரா நீ எங்க இருந்தாலும் சரி, நகரஸ்தோவா வனஸ்தோவா, நீ நகரத்துல இருந்தாலும் சரி காட்டுல இருந்தாலும் சரி, நீ தான் எங்களுக்கு ராஜா, நீ எங்களை காப்பாத்தணும்னு பிரார்த்திக்கிறான். ராமன் சொல்ற, நான் அதுக்குதான் இங்க காட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்ற, உங்களை காப்பாத்துறது எனக்கு பொறுப்பு, நான் காட்டுக்கு அதுக்குதான் வந்திருக்கேன்னு இத சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாலஞ்சு சர்க்கம் போயிடும். அதுக்கப்புறமா சீதை ராமன் தனியா இருக்கிற சமயத்துல சீதை பெருமாள்கிட்ட விஞ்ஞாபிக்கிறான், உனக்கும் அந்த ராட்சசாலுக்கும் என்ன விரோதம், நீ பாட்டுக்க இவாள்லாம் வந்து சரணாகதி உங்ககிட்ட வந்து கேட்கறா காப்பாத்தணும், நீ நான் அதுக்குதான் வந்திருக்கேன், ராட்சசால துடி கொடுறதுக்கு துடியா துடிக்கிறிய, நீ அந்த ராட்சசாலுக்கு உனக்கு விரோதம் உண்டா, விரோதம் இல்லாதவாளை போய் சண்டை போ அவளை கொள்ளலாமா, நீ தப்பில்லையா அப்படின்னு சீதை பெருமாள்கிட்ட கேட்கறா. எப்போ தனியா இருக்கிறச்ச, அதுக்கு பெருமாள் உடனே பதில் சொல்ற, நீ வந்து எங்கிட்ட சொன்னேன்னு கோச்சுக்கல, பிரயோகி அனுசிஷ்யதே அப்படின்ற, நான் உனக்கு எங்கிட்ட எவ்வளவு பிரீதி இருந்தா நீ எங்கிட்ட இந்த விதமா பேசுவ, யார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாளோ அவ தப்பு பண்ணான்னா அப்பா நீ பண்றது தப்புப்பா திருச்சிக்கோன்னு நம்ம சொல்லுவோம், நமக்கு வேற வேண்டப்படாத தப்பு பண்ணான்னு சொல்லு, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் நமக்கு என்ன வந்து அவன் பாவத்தை அவன் அனுபவிச்சு போறான் அப்படின்ட்டு விட்டுருவோம். ரொம்ப வேண்டப்பட்டவா தப்பு பண்ணாதான் அவளைதான் திருத்தறதுக்கு போவோம். அந்த மாதிரி நீ என்ன திருத்தணும்னு விருப்பப்படுறிய, எங்கிட்ட இதை பத்தி பேசுறிய, அப்ப நான் உனக்கு எவ்வளவு பிரியனா இருக்கேன்னு தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் வந்து என்னுடைய பிரதிஜையை விடக்கூடாது, உன்னை விட்டாலும் விட்டுருவேன், உனக்கு முன்னாடியே கூட இருக்கான் என் கூட லக்ஷ்மண, அந்த லக்ஷ்மணனை கூட விட்டாலும் விட்டுருவேன். பகிர் பிராண இவாபரகான்னு எனக்கு வெளியில சஞ்சரிக்கிற பிராணன் அவன், அந்த லக்ஷ்மணனையும் விட்டாலும் விட்டுருவேன், ஆனா நான் பண்ண பிரதிஜையை விடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை சொன்னான்னா அந்த வார்த்தையை விடக்கூடாது, அதுவும் முக்கியமா பிராமணர்களுக்கு. அவெல்லாம் பாவம், அவளுக்கு என்ன தெரியும், வெறும தபாஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கான், அவ திருப்பி சண்டைக்கு போனானா அவ சண்டை பரஸ்பரம் சண்டையில அடிச்சுட்டு போனானா வேற, ராமாருக்கு உட்காந்து கிருஷ்ணா ராமா கோவிந்தான் ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான், அஷ்டாட்சரத்தையும் துவயத்தையும் சர்வஸ்லோகங்களையும் ஜபத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான் இவெல்லாம். அந்த காலத்துல துவயம் உண்டா சர்வஸ்லோகம் உண்டான்னு கேட்கப்படாது, ஏன்னா வந்து அதுக்கு ரிஷிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்கல்பத்துல வந்திருக்கும், ஏதோ மந்திரங்களுக்கு மந்திர ஜபாதிகள் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான், அவளை போய் அடிச்சு சாப்பிடுறதுன்றது நியாயம் இல்லையே. அதனால நான் என் பிராணனையே விட்டாலும் சரி, அப்பியகம் ஜீவிதம் ஜஷ்யா துவாம்பா சீதே, உன்னையும் விட்டாலும் சரி, சலக்ஷ்மணம் லக்ஷ்மணனோட கூட உன்னை விட்டான்னு இல்ல, லக்ஷ்மணையும் சேர்த்து விடுவேன். ந பிரதிஜாம் பிரதிஷ்ருத்ய, பிரதிஜையை, ஒரு என்னுடைய ஒரு பிரதிஜையை, பிரதிஷ்டுத்தியனா சத்தியம் பண்ணி கொடுக்கறது, அவளுக்கு கேட்பித்து நான் பண்றேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை விடமாட்டேன், அந்த பிரதிஜையை விடமாட்டேன். பிராமணேபியோ விசேஷத்தாக, முக்கியமா பிராமணர்கள் விஷயத்துல அவளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா, அதான க்ஷத்திரிய தர்மம் அப்படின்னு அரண்யகாண்டத்திலேயே சொன்ன விஷயம் இது. அது சீதையிட்டையும் லக்ஷ்மணன் சீதையிட்ட சொன்ன விஷயம், அந்த விஷயத்து தான் மறுபடியும் யுத்த காண்டத்துல சபையில சொல்ற. எந்த சபையில? விபீஷணனை சேர்த்துக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு ஆலோசனை சபா நடக்கிறத அந்த சபையில சொல்ற, சுக்ரீவாதிகளுக்கு சொல்ற. அந்த சொன்ன வார்த்தைகள் இருக்க, எப்படி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி சரணாகதின்னு ஒருத்தன் வந்துட்டானா நான் அவனை விட மாட்டேன்னு, சகரதேவ பிரபன்னாய தபாஸ்மீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொன்னார. அந்த நெறியுரைத்தார் நிறை உணர்ந்து, ஏன்னா இவையே நிறைய உரைக்கிறான் அப்படின்னா இவன் சொல்றதெல்லாம் தர்மம் தான். தாமோ விக்கிரகவான் தர்மஹா, தாமன்றது யாரு, தர்மமே வடிவெடுத்து வந்தவன். அப்படிப்பட்டவன் ஒரு தர்மத்தை சொல்றான்னா அது நிச்சயமா அவன் கைவிட மாட்டான். அவனுடைய அந்த ஒரு நிலையை உணர்ந்து நாம் நிலையை பெற்றோமே அப்படின்னு அந்த நிறைய நெறிவுரைத்தார் நிறை நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. அந்த ராமனுடைய அந்த வாக்கியங்கள் இருக்க, அந்த வாக்கியத்தினாலதான் நாம மனசுக்கு ஆசுவாசம் கிடைக்கிறது, நமக்கும் நமக்கும் போறதுக்கு ஒரு வழி உண்டு நமக்கும் தெரியறது. அந்த வழியை உத்தேசிச்சு நாமளும் சரணாகதி பண்ணணும்னு தெரியறது, சரணாகதி பண்ணா நமக்கு மோட்சம் நிச்சயம்னு தெரியறது. அவ்வளவு விஷயம் இருக்கச்ச பின்னையே நாம கவலைப்படணும். அதாவது இந்த ஒரு பாசுரம் தான் சொல்ல போற விஷயத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி சுருக்கமா சொல்றது. அதாவது இனி ஒரு 10 அதிகாரத்துல, ஒவ்வொரு 10 அதிகாரத்துல சொல்ல போற விஷயங்கள்ல எது பிரதானமான விஷயமோ அந்த பிரதானமான விஷயத்தை சுருக்கி நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு பிரதிஜை பண்ண முடியும். எந்த ஒரு புஸ்தக ஆரம்பத்திலையும் சரி, ஏதாவது மீட்டிங் பேசுறதையும் சரி, நான் இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி இந்த கிரந்தத்துல சொல்ல போற விஷயம் என்னன்னா சரணாகதி தான். அந்த ராமன் விபீஷணனுக்கு சரணாகதி சொல்றத சொன்ன வார்த்தைகள் இருக்கோ, அந்த வார்த்தைகள் தான் அதுக்குள்ள வியாக்கியானம் தான் பண்ண போறது. அதுதான் தர்மம் அப்படின்றத சுவாமி தேசிக சுவாமி பெருமாள் எடுத்து காண்பிச்சிருக்கார் அப்படின்றத சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். அதனாலதான் அந்த சரணாகதியை பத்தி சொல்லிட்டு அதோடு கூட அதுதான் தர்மன்றத்தை காண்பிப்பதற்காக தர்மசாஸ்திரத்தை சொன்ன ஸ்லோகத்தை அழகா அப்படியே தமிழ் படுத்தி சுவாமி இங்கு காண்பிச்சிருக்கார். அதனால இந்த சரணாகதி தான் பரமோ தர்மஹ, பரமமான தர்மம் அதுதான். சரணாகதி நாம பண்ணிக்கணும், சரணாகதி ஒருத்தர் பண்ணான்னா அதை ஏத்துக்கணும் அப்படின்றத எடுத்து காமிச்சு, அது யார்கிட்ட பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், சில சரணாகதி ஏன் பலிக்கல, அதெல்லாம் பின்னாடி வரப்போடுது. ராமாயணத்துல எந்தெந்த இடத்துல சரணாகதி பண்ணிருக்கா, எந்தெந்த இடத்துல சரணாகதி எப்ப பலிச்சுது, சிலது உடனே பலிச்சுது, சிலது காலாந்திரத்துல பலிச்சுது, காரணம் என்ன, அந்த சரணாகதிக்கு உள்ள தர்மங்கள் அங்கங்கள் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் பத்தி தான் இந்த கிரந்தத்துல சொல்ல போற அப்படின்றதுனால அந்த சரணாகதி தான் இங்க விஷயம் அப்படின்றத காண்பிச்சு, அந்த சரணாகதி தான் பரமமான தர்மன்றதை காண்பிப்பதற்காகவும் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்து, அதாவது தமிழ்ல சொல்ற விஷயத்த அப்படியே சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற விஷயத்த தமிழ் படுத்துறதுன்றது சுவாமி தேசிகனுக்கு முதல் அவருக்கு கை வந்த கலை இது. எப்படிப்பட்ட விஷயத்தையும் தமிழ்ல மாத்திருவன், அழகான விஷயம். ஒரு காலே சரணாக விளைகின்றார்க்கும் உணக்கடைமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என் அருள் கொடுப்பன் இவைதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவையறிவார் செயலுடன் என் நிசைவினாலும் நெருக்காத நீல் விரதம் எனக்கென்னு எனக்கொன் என்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.